ஸ்வேயத்து வாழ்வீர்க நாமும் நம் பாவேக்கு ஸ்வேயத்து வாழ்வீர்க நாமும் நம் பாவேக்கு ஸ்வேயத்து வாழ்வீர்க காட்டி ராமச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். ராமானுஜ தயா பாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குல நந்தன கல்பவல்லே ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக த்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்க்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவத்து என்னை விதி என்னை இம்மாத்திரம் நாம் கடவா வண்ணமே நன்றி. அஸ்மத்குருப்யோ நமஹ. கீழ்ப்பாட்டான மார்கழி திங்களிலே பிராபிய பிராபக அதிகாரி சொரூபங்களை சொல்லி நாராயணனே நமக்கு மோட்சமளிக்க வல்லவன் என்று அறுதியிட்டு அப்படிப்பட்ட அந்த நாராயணன் மட்டுமே பரதெய்வம், அவன் மட்டுமே மோட்சமளிக்க வல்லவன். மோட்சமிச்சே ஜனார்தனாங்கிற வச்சனம் இருக்கணும், அதனால அந்த நாராயணன் மட்டுமே நமக்கு மோட்சம் அளிக்க வல்லவன். இப்போ இந்த ஆய்ப்பாடி இடைப்பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்துக்கு தானே ஆசைப்படுறா. அப்போ யசோத இளஞ்சிங்கம் நந்தகோபன் குமரன்லாம் கிருஷ்ணதானே சொல்லுறா. அப்போ இந்த மார்கழி திங்களான முதல் பாசுரத்திலேயும் அந்த நாராயணனே நமக்கே விரை தருவான் சொல்றது பதிலாக கிருஷ்ணனே நமக்கே விரை தருவான்னு தான் சொல்லணும். ஆனால் ஏன் நாராயணனேங்கிற பதம் போட்டா அப்படிங்கிறது பூர்வாச்சாரியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதில் ஸ்ரோத்ரியரான பெரியாழ்வாருடைய புதல்வி ஆண்டாள், அவள் அந்த பெரியவா எப்படி போயிருக்காளோ அதே வழியில் போயிருக்கா. ஜகதாச்சாரியன் நம்மாழ்வார் பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் கிருஷ்ணன் பக்தியிலே திளைச்சவர். அவர் பத்தாம்பத்துல கண்ணன் கடவினை நண்ணும் மனமுடைய எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னு சாதிக்கிறார். அப்போ கண்ணன் பெருமானுடைய திருவடியை யார் அடைய வேணும்னு ஆசைப்படுறாளோ, யார் மனசாலே நினைக்கிறாளோ நண்ணும் மனமுடைய, அவர்கள் நாராயண நாமத்தை தான் ஜபம் பண்ணணும். எண்ணும் திருநாமம் மனசிலே நாராயணன் நினைக்கணும், நாராயணனுடைய ஜபத்தை பண்ணணும். நாராயண ஜபம்னா என்ன? அதுதான் அஷ்டாட்சரம். அப்போ நாம் நாராயணன் திருவடியை அடைய வேணும்னு நினைச்சோம்னா அஷ்டாட்சர ஜபத்தை பண்ணணும். அஷ்டாட்சரத்தை அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு அந்த அஷ்டாட்சரத்தினுடைய ஏற்றத்தை அந்த நாராயண பதத்தினாலே காண்பிக்கிறார்னு ஒண்ணு. கண்ணன் கழனை நண்ணும் மனமுடைய ரெண்டும் திருநாமம் திண்ணம் நாரணமேன்னா திண்ணுங்கிற பதம் அங்கே அங்கே கண்டிப்பா கட்டாயமா உறுதியா அவ கிருஷ்ணன் திருவடியை அடையணும்னு யார் நினைக்கிறாளோ, கிருஷ்ண சம்சலேஷத்தை யார் ஆசைப்படுறாளோ, அவ நாராயணனை ஜபம் பண்ணணும், நாராயணன் நாமதேயத்தை உச்சரிக்கணும். அப்போ அவ மனசாலே நாராயணனை ஸ்மரண பண்ணணும்னு ரொம்ப ஆணித்தரமா ஆண்டாலும் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னாலும் அந்த மேல இந்த இரண்டாவது பாட்டுல அந்த அதிகாரிகளுக்கு அப்படி அந்த நாராயணனை ஸ்மரிக்கும் அதிகாரிகளுக்கு சம்பாவிதமான சுபாவங்களை மேலே பட்டியல் போட்டு காட்டுறார். வையத்து வாழ்வீர்கள், கிருஷ்ணாவதார காலத்தில இந்த உலகத்திலே வாழும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களேன்னு அங்கே அந்த இடைச்சிகளை வையத்து வாழ்வீர்கள்னு சம்போதனம் பண்றார். ஏன்னா அந்த ஆழ்பாடியினுடைய வாழ்ச்சிக்கு பரமபதமும் சதுர்சம் இல்லையாம். அந்த பரமபதத்துல பரவாசுதேவனா எம்பெருமான பரத்துவத்தை அனுபவிக்கலாம், அது மேன்மையே என்று காணலாம். ஆனா அதே எம்பெருமான் கிருஷ்ணனாக இங்க ஐப்பாடியிலே அவதாரம் பண்ணி எவ்வளவு தீம்பு செய்ய முடியுமோ, எவ்வளவு தீமைகள் செய்ய முடியுமோ, அந்த எம்பெருமானுடைய நீர்மையை இங்கே ஐப்பாடியிலே அனுபவிக்கலாம். நித்தியமான ஒரு நட்பையும் எப்போதும் பக்தியையும் மனசு வேற இடத்துல இல்லாத சிந்த வேறிடமில்லாமல் அந்த எம்பெருமானிடத்திலேயே இருக்கும்படியான நிலையை தனக்கு அருள வேணும்னு சிறிய திருவடி எப்படி ராமனிடம் பிரார்த்தித்தாரோ, ஸ்நேகோமே பரமோ ராஜன் தொய் நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ய நேதா வீரபாவோ நான்யத்ர கச்சதீன்னு. அந்த மாதிரி அந்த எம்பெருமானை விட்டு பிரியாதிருக்க வேணும். அவன் வாழ்ந்த அவன் வாழ்கின்ற நாள்களிலே அவனோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டுதே அதுதான் பெரிய வாழ்வு. அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள். இது விபவத்துக்கு மட்டும் இல்லை, அர்ச்சைக்கும் உண்டு. அதனாலதான் திருமாலையில தொன்றடிப்புடியாழ்வார் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அருளானே. ஓடா சீவை குண்டத்துல அங்கே உன்னுடைய பரத்துவத்தை மேன்மையை காமிப்பாது, எனக்கு வேண்டாம். இங்கே சௌலபிய சௌசீல்யத்தோட இந்த அச்சாவதாரத்தை நான் அனுபவிக்கிறேனே, அந்த அனுபவத்துக்கு அது ஈடாகுமா அப்படின்ற. அதே மாதிரிதான் நம்ம சுவாமி தேசிகனும் வைசாக உற்சவத்துல அந்த மூன்றாம் நாள் காத்தால ஒரே கருடன் இல்லையா, அந்த கருட சேவைய அதுவும் அந்த 16 கால் மண்டபத்துல ரெட்ட குடையை போட்டு குளிக்கணும் எழறாரே வரதன், அதை சேவிச்சதுக்கு அப்புறம் வைக்கும் தவா சேவி நமே பிலாஷஹா நர. அந்த மாதிரி அந்த வைகுண்டம் கூட இரண்டாம் பக்ஷம்தான் அப்படின்னு அதுல ஆழங்கால் படுறா பிரிவா. அமரநாதி பிரான்லேயும் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நணியரங்கன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னர். அப்போ அந்த எம்பெருமான சேவிச்சத கண்ணானது மற்ற எதையும் சேவிக்காதுன்னு அப்படி இந்த பூலோகமான வையகத்திலே வாழ்ச்சியை பெற்றவர்கள். அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள். இருள் தருமின் மாஞானத்துள்ளே இருந்து சம்சாரத்திலேயே இருந்து கொண்டு கிருஷ்ணானுபவம் பண்ணுகின்ற ஏ உத்தம யாதவ ஸ்ரீகளே வையத்து வாழ்வீர்கள். வாழ்வீர்கள்ங்கிற பதத்தினாலே கிருஷ்ணனுடைய ஒத்த வயதையும் பருவத்தையும் உடைய பெண்கள், அந்த கிருஷ்ண சிரேஷ்டதற்கு இலக்கான பெண்கள், முன்னால பிறக்காத பின்னால பிறக்காத அந்த துவாபர யுகத்திலேயே கிருஷ்ண எம்பெருமான் அவதரிச்சதான அந்த காலகட்டத்திலேயே அவனுக்கு ஒத்த பருவமும் வயதுமுடையவர்களாக சமகாலத்திலே பிறந்தவர்களேன்னு வாழ்வீர்கள். வேற எங்கேயோ ஊர்ல இல்லாத அந்த ஆய்ப்பாடியிலேயே வந்து வாழும்படியான பாக்கியம் பெற்றவர்களே. ஏன்னா வேற ஊர்ல இருந்தா ஆய்ப்பாடியில கிருஷ்ணன் இருக்கும்போது அதை அனுபவிக்க முடியுமா? அதனால வேற எந்த ஊர்லயுமே வாசம் பண்ணாத சமகாலத்தை வாழா இருந்தால் கூட அந்த ஆய்ப்பாடியிலே அந்த கிருஷ்ணனோட கலந்து பழகுகின்றதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களே என்ற தாங்கள் அனுபவிப்பது மட்டுமின்றி நமக்கும் அவ் அனுபவத்தை தந்தவர்களானாலே வாழ்வீர்கள்னு சம்போதனம் பண்றார். ஆணா இல்லாமல் பெண்ணா பிறந்தவர்களேங்கிறதும் இங்க ஒரு அர்த்தம். அதிலும் கிழவியா இல்லாமல் அந்த கிருஷ்ணனோடு ஒத்ததான வயதும் பருவமும் உடையவர்களே. அதனால வையத்து வாழ்வீர்கள். நாமும் மோக்ஷமிஜே ஜனார்தனாங்கிறது வசனம். அப்போ நாங்க அந்த கிருஷ்ணன் பெருமானையே எப்பொழுதும் விசுவசித்திருப்பவர்கள், அந்த தீராது விளையாட்டு பிள்ளையுடனே எப்பொழுதும் கூடியிருப்பவர்கள், அந்த கிருஷ்ணனாலே வஸ்திராபரணம் செய்யப்பட்ட நாங்கள் நாமும், நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் என்றிருக்கும் நாமும், சீர்நல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்களான நாமும், அத்தலையாலே பேறு பெறும் நாமும். இப்படி நாமுங்கிறதுக்கு பல ரசமான அர்த்தங்களை நம்ம பூர்வாச்சாரியா சொல்றா. நம் பாவைக்கு நம்முடைய இந்த மார்கழி நோன்பிற்கு கிருஷ்ணனையே கூட வேணும், கூடியதின் பிரியாதிருக்க வேணும்னு நோன்பு நோக்கிறமே அப்படிப்பட்ட நாமும், பிராப்திய பிராபகங்கள் என்று அறுதியிட்டு நோன்பு நூக்குகின்ற நாமும் நம் பாவைக்கு, அவனையும் அவன் அடியார்களையும் அழிக்க வேணுமென்று நினைத்த இந்திரஜித் முதலானவர்கள் செய்யும் யாகம் போல இல்லாமல் அவனை கூட வேணும் என்று நோன்பாகிய யாகத்தை பண்ணுகின்ற நாமும், செய்யும் கிரிசைகள் பண்றதான செயல்கள் கிருத்தியங்கள், பக்தி பிரபத்திக்கு அங்கமாக செய்யும் அந்த செயல்கள் கிரிசைகள், சர்வேஸ்வரன் உகக்கும் செய்கைகள். சர்வேஸ்வரன் எதனால உகக்கிறான்? நாம சாஸ்திரத்தை கடைபிடிச்சு அதன்படி ஒழுகினா ஆணுகூல்ய சங்கல்ப பிராதிகூல வர்ஜனங்கள் நம்மிடத்திலே வரும், அதை கண்டு அவன் உகக்கிறான். அதனாலே அகரண கிருத்தியத்தையோ கிருத்திய அகரணத்தையோ நாம் பண்ணாமல் எதை பண்ணணுமோ அதை பண்ணி அதை எந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த நேரத்தில் அதை பண்ணும் அப்படிப்பட்ட அவர்களை எம்பெருமான் உகக்கிறான். அவனும் அவன் அடியார்களுடன் சேர்ந்து வாழ நாம் செய்யும் கிரிசைகள், பிராப்திய சித்தியளவும் நாம் செய்கின்ற உத்தர கிருத்தியங்கள். ஒரு பிரபன்னன் இருக்கான், அந்த பிரபன்னனுக்கு தேகாவசானத்திலே நித்தியம் மோட்சம், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த பிரபத்தி அனந்தரம் அவன் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவன் செய்யறதான உத்தர கிருத்தியங்கள் இருக்கே, அதை இங்கே ஆண்டாள் செய்யும் கிரி செய்கள்னு சொல்றாளாம். கேளீரோ கேளுங்கோளேன், நாங்கள் வாய்படைத்த லாபம் பெற்று நீங்களும் செவிபடைத்த லாபம் பெற்றிருப்பீர்களேயானால் அவன் பெருமைகளை நாங்கள் சொல்ல நீங்கள் கேளுங்கள். சிரவணத்திலே பிறந்தவன், அதாவது திருவோணங்கிற நட்சத்திரத்திலே பிறந்தவனுடைய சீசுக்திகளை நீங்கள் சிரவணம் பண்ணுங்கள். சிரவணத்திலே பிறந்தவனுடைய கீர்த்தியை, அவனுடைய திருவிளையாடல்களை நீங்கள் சிரவணம் பண்ணுங்கள். சிரவணத்தில் பிறந்த அந்த எம்பெருமானுடைய பெருமையை நாங்கள் கூற நீங்கள் செவிமடுங்கள், கேளுங்கள். வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு மகாபாரத லக்ஷா கிரந்தங்களை உபதேசம் பண்ணார். பண்ணி கடைசியில லக்ஷம் இது உபதேசம் பண்ணேனே அர்த்தத்தோட கேட்டியே, இதுல எது புருஷார்த்தம்னு தெரிஞ்சுகின்றே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த ஜனமேஜயன் வைசம்பாயனுக்கு பதில் சொல்றான், அதெல்லாம் அடி எனக்கு தெரியாது, தேவள் சாதிச்சதே அதையே பெரிய புருஷார்த்தமா நினைக்கிறேன், அடியன் செவிமடுத்தேனே அதையே பெரிய புருஷார்த்தமா நினைக்கிறேன், இதை காட்டிலும் இன்னொரு வசந்த புருஷார்த்தம் இருக்கான்னு திருப்பி கேட்டான் அவரை. இப்போ அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒண்ணுகளாய் கேடீரோன் தான் அந்த எம்பெருமானே நான் சொல்றது கேளுன்னார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் நின்ன நீர்மையினியா முராமையுயிரளிப்பான் என் நின்ன யோனியுமாய் திறந்த அடிமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாயடியேன் செய்யும் விண்ணப்பமே. நம் ஆச்சாரிய வள்ளல் தூப்புல் தேசிகனை உத்கோஷிக்கும் விளையந்தாதியிலே அவருடைய சிஷ்யரும் புத்தருமான வரதாச்சாரியார் சாய்கிறார், அருள் தருமாரண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்க்கிய சிங்கமேவாதியர் வாழ்வருத்தாய் எருகையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்றுகளாய் உருவன கருளாய் என்னும் உள்ள உன் தொண்டரையேன். கேட்கிறது எம்பெருமானுடைய புகழை நமக்கு மட்டும் ஆசை இல்லை, நமக்கு மட்டும் அதுல நோக்கு இல்லை, சீதா பிராட்டிக்கும் கூட அது சுகமா இருந்துதான், அதே நோக்கா இருந்துதான். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபி சம்சுவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹாரஹ அப்படின்னு ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே வால்மீகி ரொம்ப அழகா தெரியப்படுத்துறார். கீதையிலே எம்பெருமான் கிருஷ்ணனும் மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தியம் துஷ்யந்தி சரமந்திச்சேன்னு சொல்றான். கேட்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நம்ம குரு பரம்பரையில அதி அதி அற்புதமா ஒன்ன இது பண்றார். சுவாமி தேசிகன் பரமபதித்த பிற்பாடு அவருடைய சிஷ்யர்களான பிரம்மதந்திர பரகால சுவாமியும் நயினாச்சாரியரும் அதுக்கப்புறம் சம்பிரதாய பிரவர்த்தகம் பண்ணிக்கின்றிருக்கா. அப்போ ஒரு நாளைக்கு பிரம்மதந்திர சுதந்திர ஆச்சாரிய பீடத்தில் இருந்து அந்த காலக்ஷேபங்களை சாதிப்பார். அப்போ நயினாச்சாரியர் சிஷ்யரை உட்கார்ந்து அதை கேட்பார். மறுநாள் நயினாச்சாரியர் ஆச்சாரிய பீடத்தில் உட்காந்து காலக்ஷேபம் சாதிப்பார். பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் சிஷ்யா இருந்து கேட்பார். நேற்றுக்கு அந்த ஆச்சாரிய பீடத்தில் இருந்து அவர் சொன்னவர் இவர் கேட்டார், இன்னைக்கு இவர் உட்காந்து அவர் கேட்கிறார். இப்படி பரஸ்பரம் அந்த காலக்ஷேபம் கேட்கறது இருக்கே அது அவ்வளவு இன்பமா. அதனால கேளீரோ பார்க்கடல் பையத்து என்ன பரமன் கஷீராப்தியிலே கள்ள நித்ரை செய்பவன் படுத்த பைநாகனைப்பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமேனு பல்லாண்டுல பெரியாழ்வாரும் விசாரிச்சார். ஆறாவுமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே நீராலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செடுநீர் திருக்குடந்தை ஏறாறுகோளம் திகழக் கிடந்தாய் கண்டே நிம்மானேன்னு அந்த படுத்த ஆறாமுதனை அதி அற்புதமா 58 திருவாய் மொழியில முதல்லேயே நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். ஷீராப்தினாதனே இங்கே கிருஷ்ணனாக வந்து அவதரித்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீராரணவனிகேதனஹா நாகபரியங்கம் முஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரீம்னு அந்த திருப்பார்கடல்லேந்து பாய சுருட்டின்னு இங்க பூலோகத்துல ஆய்ப்பாடியிலே வந்து அவன் பிறந்தானா. கங்கையில் புனிதமான காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து வாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மாலிறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனேன். திருமாலையில தொன்றடி குடியாழ்வர் இப்படி பரமன் பரமன்னா அஸ்மதாச்சாரியன் அதை ஹயக்ரீவன் அர்த்தம் பண்ணுவர். ஏன்னா கலியன் எம் கலியன் எம் பரமன்னு சொல்றார். முன்னி ஊலகேழுமருள் மண்டி உள்ளங்கிற பாசுரத்துல அந்த திருவெழுந்தூர்ல தேரெழுந்தூர்னு சொல்றமே அந்த தேரெழுந்தூர்ல ஆமரி வேப்பன மகளாசாசனம் பண்ணும்போது அந்த எம் பரமன் காண்மின்னு அங்கே அந்த ஹயக்ரீவனை எம் பரமன்னார். அதனால பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பிராட்டிமாரோட்டை போகத்துக்கு இடங்கொடாதே ஆசிரிதர்கள் சம்ரக்ஷணத்திற்காகவே அவகாயிதனாய்கொண்டு அப்படியே சாஞ்சு மக்னனா கள்ளநித்திர பண்றானே அதை இங்கே சொல்றாள். எல்லா அவதாரங்களுக்கும் தன்னடி சோதி உண்டு, ஆனால் ஹயக்ரீவ் அவதாரத்துக்கு தன்னடி சோதி இல்லை. எப்போதும் சீராப்தியிலே இருக்கானோ அவன் ஏன் இன்னும் அவதாரம்தான் முடிஞ்சு போச்சே மதுகைடபால சம்ஹாரம் பண்ணியாச்சே அப்புறம் ஏன் இன்னும் தன்னடி சோதியான வைகுண்டத்துக்கு எம்பெருமான் எழுந்துருள்ளன்னா மதுகைடபாலை விட மோசமான அசுரர்கள் அரக்கர்கள் பிராமண ரூபத்துல நான் இப்ப வேதம் சொல்லித்தரேன் வேதம் கத்துக்கிறேன்னு கிளம்பிட்டாளாம். அதனால ஐயோ இவாகிட்ட இந்த வேதம் இந்த பாடுபடுறதே இதை எப்படி ரட்சிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இன்னும் அவன் சீராப்தியிலே தங்கியிருக்கிறதாக பூர்வாச்சாரியர்கள் ஒரு ஐதீகத்தையும் சொல்வான். அடிபாடி திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த திருவடியே உபாயம் அந்த திருவடிகளையே அதுவே உபேயம்னு சதாச்சாரிய பிரசாதத்தாலே பராவர தத்துவ ஞானம் பிறந்தவன் சர்வேஸ்வரன் திருவடிகளை உபாயோபேமாக பற்றி உஜ்ஜீவிக்க வேணும்னு தத்துவ பதவிங்கிற ஒரு ரகசியத்திலே சுவாமி தேசியம் நிர்வகிக்கிறார். மேற்கொண்டு பிரசாதா தேசிகேந்திராணாம் பராவர விபாகவித்து பிரபன்ன பிராப்னோதி பரமம் பதம்னு அந்த கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறாள் எம்பெருமானுடைய திருவடிவாரத்திலே. அடி பாடி உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு தோப்பனாரான பெரியாழ்வார் எந்த வழியில போனாரோ அதே வழியிலே ஆண்டாளும் போறா. அடி பாடி திருவடியை பாடுவதொன்னே புருஷார்த்தம்னு நெய்யுண்டோம் பாலுண்ணோம் ஆய்ப்பாடியில கிடைக்கிறது அதுதான் நெய்யும் பாலும் அதை நாங்கள் உண்ணுவதை விளக்கினோம் தவிர்த்தோம்னு சொல்றாளே என்ன காரணம்னா உண்ணானாள் பசியாவதொன்னில்லை நமோ நாராயணாவென்னுணபாதம் நன்னானாளவை பட்டினி நாளே. நமக்கு என்னைக்கு பட்டினி நாள்னா எம்பெருமானே அந்த அஷ்டாட்சர ஜபத்தை சொல்லி சந்தியாவந்தனான பிற்பாடு நான் என்னைக்கு ஜபம் பண்ணலையோ அன்னைக்குதான் நமக்கு பட்டினி நாள். ஏகாதசியோ சிரவணத்வாதசியோ இல்லை அப்படின்னு அங்கே ஸ்பஷ்டமா உண்ணானால் பசியாவதொன்னில்லை நமோ நாராயணாதென்னு உணபாதம் நன்னானால் அவை பட்டினினாலேன்னு ஆழ்வார் சாதிச்ச அந்த ஒரு ராசக்கியம் இருக்கே அதை எல்லாரும் ரசிக்கணும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு திருவாய்மொழியில நம்மாழ்வாரும் அழங்கால் படுறார். கருட புராணமானது கச்சதாம் தூரமத்பானம் திருஷ்ணா மூச்சித சேதசாம் பாதேயம் புண்டரீகாட்சநாம சங்கீர்த்தனாமிருதம் சொல்லித்து நெய்யையும் பாலையும் நாங்க சாப்பிட மாட்டோம் கிருஷ்ணன் அதை சாப்பிட்டு அவனுடைய சேஷ பிரசாதமா எங்களுக்கு வாயில ஊட்டி விடணும் அப்போ நாங்க அதை சாப்பிடணும் அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இங்கே பால் குடிக்கிறதுன்னு தான் சொல்லுவா அப்போ குடிப்போம்னு சொல்லாதே இங்கே உண்ணோம்னு சொல்றது ஏன்னா அது இடைச்சேரனுடைய துடைப்பேச்சுன்றா. அது அந்த இடைக்குலத்திலே தன்னை தான் பிறந்தவளாக அந்த ஆண்டாள் உருவகப்படுத்திக்கிண்டு ஒரு இடைச்சியாகவே தன்னை மாத்திக்கொண்டு அந்த இடைச்சிகள் எப்படி பேசுவாளோ அதே மாதிரி பேசுறாளாம். நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சாப்பிடுவோம்னு சொல்லாத குடிப்போம்னு சொல்லாத இங்க உண்ணோம்னு சொல்றாளாம். நாட்காலே நீராடி விடியற்காலையிலே ஸ்நானம் பண்ணி. இப்போ எதுக்காக ஸ்நானம் பண்ணணும்? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு போகணும்ங்கிறதுக்காக ஸ்நானம் பண்றோம். ஆனா இந்த கோபிகள் அதுக்காக ஸ்நானம் பண்ணலையாம். இந்த கிருஷ்ண விஸ்லேஷத்தையும் அவனை பிரிந்திருப்பதற்காக அந்த விரக தாபம் இருக்கே அதை தணிக்கிறதுக்காக அந்த யமுனையில போய் குளிந்த தலத்துல காலங்காத்தாலே நீராடுறாளாம். அத்யந்த சுக சம்கிருத சுகுமாரம் சுசோசிதா கதன்பரதாத்ரேஷு சரயூம் அவகாஹதேனர். வால்மீகி ராமாயணத்துல அரண்யகாண்டத்துல இந்த மாதிரி பரதன் என்ன பண்ணா பாதிகை ஏற பண்ணிட்டு போனான். நந்தி கிராமத்துல வச்சுட்டு அதுக்கு திருமஞ்சனாதிகளை பண்ணி ராஜ்யபாரம் அதனுடைய உத்தரவு கேட்டு தான் நடந்துன்னு வரான். அப்போ இந்த ராமனை பிரிஞ்ச விஸ்லேஷமானது மனச தகிக்கிறது. அப்போ காலங்காத்தால எழுந்துட்டு போய் அந்த சரையூல அவகாச ஸ்நானம் பண்ணுவானா பண்ணி தன்னுடைய உடம்பு சூட்ட குறைச்சிப்பான்னார் ராமாயணத்திலையும். இப்போ பெருமாளுக்கு நாம திருமஞ்சனம் பண்றோம். எதுக்காக பண்றோம்? என்ன பெருமாளுக்கு என்ன தாபம், இல்லை அவனுக்கு என்ன உடம்பு சூடா போச்சா? எதுக்காக நம்ம பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றோம்னா நம்ம விரிவா ரெண்டு விஷயத்துக்காக வச்சிருக்கா. எம்பெருமானுடைய ஸ்வயம் திருமேனியை அப்ப நாம சேவிக்கலாம். ஆடை ஆபரணங்கள் இல்லாத ஒரு ஸ்நானசாட்சியை மட்டும் கட்டி ஒரே ஒரு துளசி மாலையை மட்டும் போட்டிருப்பா. அத கண்கொள்ளா சேவை. அத எம்பெருமானுடைய ஸ்வயம் திருமேனி சேவிக்கணும். சேவிக்கிறதுனால என்ன பண்ணணும்னா அது சுபாஸ்ரீ திவ்ய மங்கள விக்கிரகம் இல்லையா, அது நம்ம பாபங்களையெல்லாம் போக்கும். அதனால இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இந்த முதல்ல அந்த சங்கதார சக்கரதாரன்னு சொல்றாளே அந்த இந்த கட்டியஞ்சொல்லி அதுக்கப்புறம் பண்றா பாருங்க, அதுக்கு முன்னால வரைக்கும் உபநிஷ சேவிப்பா. சொன்னோம் மித்ர சம்வரணான்னு ஆரம்பிச்சு எவ்வளவு அவகாசம் அந்த திருமஞ்சம் நடக்கிறதோ அத்தான காலமும் உபநிஷ சேவிப்பா. அதுக்கப்புறம் புருஷசூக்தாதிகளை பஞ்சசூக்தத்தை சேவிப்பா அந்த சங்கதார சக்கரதாரைக்கு அப்புறம். இப்படி ஒரு பிராமணனா பிறந்தவனுக்கு அந்த உபனிஷத்தும் பஞ்சசூக்திகளும் நித்தியம் பண்ணணுமோனோ அப்போ எம்பெருமானுடைய திருமஞ்சன காலத்துல அதெல்லாம் சொல்லி அதை தனக்கு திரும்ப திரும்ப அதை அனுசந்திச்சா இவாளுக்கு மறக்காமலும் இருக்கும், அந்த எம்பெருமானுடைய ஒரு லாபமும் இவாளுக்கு கிடைக்கும். அதனாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி பார்க்கிறோமா. நாம ஸ்நானம் பண்ணும்போது எம்பெருமானுடைய திருமஞ்சனத்தின் போது உபனிஷத் பஞ்சசூக்தாதிகளை சேவிக்கணும். இப்போ நாம தீர்த்தாமாடுறோம்னு வச்சுங்க, ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துலையோ இல்லை பக்கெட்டை வச்சுட்டு பாத்ரூமில் மொண்டு மொண்டு கொட்டிண்டாலும் சரி, இல்லை ஷவரில் குளிச்சாலும் சரி, அப்போது அகமர்ஷண சூக்தம்னு ஒன்று, அந்த அகமர்ஷண சூக்தத்தை சொல்லிட்டு தீர்த்தாமாடணும்னு தெளிவாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. மையிட்டெழுதோம், கண்ணுக்கு மை தீட்டி கொள்ள மாட்டோம். முன்பு ஆய்ச்சிகள் அனைவரும் மையிறன்னாள், இப்பொழுது மையிடாமல் இருக்காளாம். ஐயோ மையிங்கிறது ஒரு மங்கள சின்னமாச்சே, அமங்கலமா நாங்கள் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு சொல்றாளே, இது ஒரு பெண்கள் பேசுற பேச்சா? ரொம்ப அச்சாண்யமா இருக்கே, அமங்கலமா இருக்கேன்னா அப்படி இல்லை. பிரிவாற்றாமையினாலே அது அந்த மங்கள சின்னங்கள் மேலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறதாம். அதுக்கப்புறம் ஏன் நாங்கள் மையிட்டுக்க மாட்டோம் பூ வச்சுக்க மாட்டோம்னு சொன்னோம்னா, அந்த பூ வந்து இவாளுக்கு வாசத்தை கொடுக்கறதா இல்ல இவர்கள் பூவுக்கு வாசத்தை கொடுக்கிறாருங்கிறான்னு ஒரு டிபேட். அதுல பூவுக்குத்தான் ஆட்சிமார்களுடைய தலையிலிருந்து வாசம் போறதே தவிர அந்த பூவுனாலே இவாளுக்கு இல்லை. இது அந்த மோறு தயிர் கடையிறா, கடைஞ்ச உடனே அது தெரிக்கிறது, அதை அப்படியே கையால தொடச்சு தலையில அந்த முடியில தொடச்சு விடுவாளாம். தொடச்சா அது என்ன ஆகும், அப்படியே ஓட்டின்னு விடும். ஓட்டின்ட்டு அந்த முப்பு நாத்தம் மொட நாத்தம் நாரும். அதுவே ரொம்ப போக்கியமா அவளுக்கு. ஆனா தீர்த்தா மாடி நாங்க கிருஷ்ணனை கூடும்போது மைய அவன் கண்ணா புண்ணான்னு கண்ணுல எங்கெங்கயோ தீர்த்தி விட்டா கூட நாங்க சந்தோஷமா அவன் மையில நாங்கள் இட்டுக்கொள்வோம். அவன் புஷ்பத்தை எங்களுக்கு சூடிவிட நாங்கள் சூட்டி கொள்ளுவோம்னு மைய நாங்களா மையிட்டெழுதோம். மலரிட்டு நாம் முடியோம் கிருஷ்ணனாக எங்களுக்கு மையிட வேணும், கிருஷ்ணனே எங்களுக்கு மலரை முடித்து விட வேணும்னு ஆசைப்பட்டாளாம். செய்யாதன செய்யோம், செய்யக்கூடாதது செய்ய மாட்டோம். மனோவாக்காயனாதிகால பிரவிருத்த கிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார பாகவதபசார சஹ்யாபசார ரூபநானாவிதானந்தபசாரானாரப்தகாரியானாரப்தகாரியான் குயமானான் கரிஷ்யமானான் சர்வானசேஷதக்ஷமஸ்வன். சரணாதிகத்தில் எப்படி நம்மளுடைய பாக்கியக்காரர் சாயிச்சாரோ அந்த ரீதியில செய்யக்கூடாததை ஒரு நாளும் செய்ய மாட்டோம், செய்ய வேண்டியதை ஒரு நாளும் விடவும் மாட்டோம். அகரண கிருத்தியமும் எங்கள்கிட்ட கிடையாது, கிருத்திய அகரணமும் கிடையாது. தாந்தோனியா நாங்கள் எங்களுடைய மனசுக்கு நினைச்சபடியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். பிரமாண சித்தம் இருந்தா கூட எங்களுடைய பூர்வாச்சாரியார்கள் அனுஷ்டிக்காததை நாங்கள் ஒரு காலம் அனுஷ்டிக்க மாட்டோம். இது கூறத்தாழ்வான்கிட்ட ஒரு சுவாமி கேட்டாராம். இப்போ நாங்க சிவனையும் வணங்குகிறோம், எம்பெருமானான ரங்கநாதனையும் வணங்குறோம், கிருஷ்ணன் எல்லா பெருமானையும் வணங்குறோம். ஆனா நீங்க அப்படி இல்லையே, நீங்க வெறும் விஷ்ணு மட்டும்தானே தொடரேன். ஏன், அந்த சிவன் விஷ்ணுவுடைய பரம பாகவதன் இல்லையா, அவன் வலப்பக்கத்திலே எப்போது நித்தியவாசம் பண்றவன் இல்லையா, அதனால ஏன் நீங்க சிவனை சேவிச்சா ஒரு பாகவதன்கிற இதனாலே ஏன் பண்ணப்படாதுன்னு கேட்டாராம். ஒரு நிமிஷம் யோசிச்சார் கூறத்தாழ்வான். இது என்ன பதில் சொன்னாலும் அது ஒண்ணுன்னா ஒண்ணுக்கு ஏற்புடையதா இருக்கும் இல்லாத இருக்கும். ரொம்ப சாமர்த்தியமான பதில் சொன்னாராம். எங்க பூர்வாச்சாரியெல்லாம் எங்க பெரியவாள்லாம் தேவதா தந்திரம் பண்ணல, அதனால அது அடியவங்களும் பண்ணல. அது சரியோ தப்போ அது எப்படி வேணா இருக்கட்டும், இப்ப நீர் சொல்றதே சரியாவே இருக்கட்டும், எங்க பெரிவா பண்ணாதோத நாங்க ஏன் பண்ணணும், அதனால அதை நாங்க பண்ணலையே தவிர அது உங்களுக்கு ஒரு குத்தமோ குறையோ கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க பெரியவா அனுஷ்டிக்கல, அதனால அதை நாங்கள் அனுஷ்டிக்கலன்னு ரொம்ப அழகா நயம்பட சொல்லிட்டு போனாராம். அக்னிசாமியம் உண்டேயாகிலும் அக்னிஹோத்திராக்னிக்கும் ஸ்மசானாக்னியும் வாசி இருக்கிறதே. அதாவது இப்போ அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு அக்னியும் அதுவும் அக்னி தான், இந்த புணத்தை எரிக்கிறாளே ஸ்மசான அக்னி அதுவும் அக்னி தான், ரெண்டு அக்னியும் அக்னி ஒன்னாவே இருந்தாலும் அக்னி அது போடும் ஒன்று கொண்டு சமமாயிடுமா. முதலாவது அந்த அக்னிஹோத்திர அக்னி இருக்கே அது ரொம்ப சிரேஷ்டமானது, அந்த ஸ்மசான அக்னி இருக்கே அது ரொம்ப நிசுத்தமானது. மூத்தவன் இருக்க இளையோன் முடிசூடுவது குலவழக்கம் என்னன்னு, அது குலவழக்கம் எங்க குலத்திலேயே வழக்கம் இல்லை, இஸ்வாகு குலத்திலேயே அந்த மாதிரி நடக்கல, அதனால அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பரதன் வசிஷ்டத்தை மறுத்துரைக்கலையா. அதான் ஆச்சாரிய வார்த்தைய தட்டப்படாது மீறப்படாதுங்கிற சாஸ்திரம். அந்த ஆச்சாரியரான வசிஷ்டரே சாதிக்கிறார், அப்பவும் மீறான். ஏன்னா செய்யாதன செய்யோம், இஸ்வாது குலத்துல எங்க பெரியவா யாரும் மூத்தவன் இருக்க இளையவன் பட்டம் சூட்டிக்கல, அதனால அடியேன் இதை பண்ண மாட்டேன், எங்க பெரியவா பண்ணல அதனால நான் பண்ணல, ஆச்சாரியரான வசிஷ்டரே அடியேனே க்ஷமிக்க வேணும்னு பிரார்த்திச்சுண்டானோ. கிருஷ்ணனே எவனொருவன் தன்னை உபாசிக்கிறானோ அவனுக்கே மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு வரன்யாசம் பண்ணித்தான் நாம பகவான் அடையிறதை இன்றைய அளவு வச்சிருக்கோம். போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் தியாத்வா மாம் சாந்தி துச்சசீமா. கீதையில அஞ்சாம் அத்தியாயத்துல ஆள வந்தாரும் சர்வேஸ்வரனை சரணாகதி பண்ணும்போது தனது பிதாமகரான ஸ்ரீமன் நாதன்களை பார்த்து தனக்கு அனுகிரகம் பண்ண வேணும்னு கேட்கிறார். அபிமச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாத முனிந்திலோக்கிய பிரசீதம திருத்தம சிந்தயித்வான். விபீஷ்ணாழ்வான் இலங்கையை சுரந்து நாலு சாரூர்களால அந்த ராமனிடத்திலே சரணாகதி பண்ண வந்தானே, அப்பவும் கூட வானவெளியிலே நின்று ஸ்ரீராமனிடத்திலே அடியனை அறிமுகப்படுத்த வேணும்னு அந்த வானரராஜனான சுக்ரீவன்கிட்டதானே பிரார்த்திச்சான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவாதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அந்த வால்மீகி காட்டலையா. அதனால ஒரு ஆச்சாரியரே கடகரா முன்னால வச்சுக்கிட்டுதான் சரணாகதி பண்ணணும்ன்றத ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால நாங்களா தாந்தோணித்தனமா பெருமாள் திருவிடையிலே அவன் தண்டவர், அது அப்புறம் நமக்கு அவன் சிக்ஷிப்பாங்கிறதெல்லாம் வேற. செய்யாதன செய்யோம், ஆச்சாரியனை முன்னிடாமல் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கணும்னா கூட என்ன பண்றோம், ஐசிங்கரோ ஆண்டவனோ ஏதோ ஐயோ அணிச்சேர்க்கப்பட்டு அனுகிரகத்தை அவலம்பித்துக் கொண்டு பெரியோர்கள் அணிச்சு எப்படி சுபமுகூர்த்தம் இந்த இடத்துல நடக்கிறது அப்படின்னு தானே அடிக்கிறோம். அதனால அந்த ஆச்சாரியனுக்கு நாம சொல்லிட்டு கூட மாட்டோம். நமக்கு ஒரு புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு கூட அந்த ஆச்சாரியனுக்கு தெரியாது. இருந்தா கூட அந்த ஆச்சாரியனுடைய அனுமதியை அவலம்பித்து கொண்டு பண்றோமா இல்லையா, முன்னிட்டு பண்றோமா இல்லையா. அதே மாதிரி ஆச்சாரியன் நேரிலே இல்லை, அப்போ நன்னா விழுந்து நாலு பேரை சேவிச்சு அந்த ஆச்சாரியனுடைய தனியை சொல்லிட்டு தானே பண்றோம். அதனாலே செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோ, பிறர்க்கு தீங்கு வரும்படியான பொய்யை ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். இங்கே கோழி சொல்ல மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. அத அப்படி இருந்தா அந்த தீக்குறளை சென்றோதோம்னு இருக்கும், இச்சுங்கிறது வராதங்க. அங்க இச்சு போட்டிருக்கிறதுனால அந்த மொழியில வர்றதுனால தமிழ்ல அத பிறர்க்கு தீங்கு வரும்படியாக எந்தவித பொய்யையும் சொல்ல மாட்டோம் தான் அர்த்தமே தவிர கோழி சொல்ல மாட்டோங்கிற அர்த்தம் அங்கே வராது. சீதா பிராட்டியானவள் தான் 10 மாதம் அனுபவித்த ராட்சசனின் கொடுமைய ஸ்ரீராமனிடமும் ஒரே ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லல. ராட்சசில கொல்றேன் அப்படின்னு இப்ப ஆகிய கூட அந்த இதுல கைய கால தனித்தனியா பிச்சு ஒடிச்சுடுறேன், கடிச்சு துப்பிடுறேன், அப்படியே பூமியில வச்சு ஒரே அறையா அரைஞ்சு அது ஒரு ரத்தம் சத அப்படின்னா தனித்தனியா போக முடியா பண்ணிவிடுறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் பிராட்டிட்டு ஆஜ்ஞ குடுன்னு கேட்டு நிக்கிறார். அப்ப சொல்றா, பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன கச்சித்னா அபராத்யதி. லோகத்துல தப்பு பண்ணாதவாதான் யாரு இந்த மாதிரி கேட்கறியே, இது உன்னுடைய சொரூபத்துக்கு அழகில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணா என்கிட்ட ஒண்ணுமே பண்ணலையே. அந்த ராவணன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு அவளுக்கு வேலைக்காரியா இருந்தா, அந்த எஜமானன் என்ன சொல்றானோ அதை பண்ணா, என்ன ஹிம்சி தும் மிரட்டு அடின்னு அந்த ராவணன் சொன்னான், அப்பா மரா லங்காதிபதியா இருந்தான் சொன்னான். இப்போ அத அவ கேட்டா, இதே இவாளே விபீஷ்ண ராஜா வந்து இப்ப இருக்கான் இல்லையா, அவன இப்ப சீதைக்கு சந்தனம் பூசி விடு, நன்னா தலைவாரி பூ பூ வச்சு விடு அப்படின்னு அந்த சந்தன வாசனா திரவியங்கள்லாம் அவ சரீரத்துல பூசி விடுன்னு அவன் சொன்னான்னா இவா கேட்க போறா. அப்போ இவா மேல என்ன தப்பு, எய்தவன் இருக்க அம்பை நோகி என்ன பயன். அதனால இது இவா மேல ஒரு தப்பும் இல்லை, அதனால அவளை ஒண்ணு மனப்படாதுன்னு அவளுக்கு தன்னை இம்சிச்ச அந்த ராட்சசிகளுக்கும் பறிஞ்சு பிராட்டி பேசுறான்னா அவளுடைய கருணை அவருடைய தயை அந்த இடத்துல வெளிப்படுறது. நாமும் நாயக பெண் பிள்ளாய் பேய் பெண்ணே என்று பின்னாலே விழித்து கிருஷ்ணனிடம் சொல்ல போறோம். அதனால எல்லே இளங்கிலேங்கிற சண்டைய நாங்க கிருஷ்ணன் சொல்ல மாட்டோம், ஓதோம் திரும்பவும் சொல்ல மாட்டோம்னா. ஐயமும் பிச்சயமாந்தனையும் கைகாட்டி, ஐயம்ங்கிறதுன்னா பகுமானம் சம்பாவனை, அறிவுடையோர்க்கு மிகுதியான பொருளை கொடை கொடுத்தல் ஐயமாம்னு சொல்றா. அதாவது நாம அந்த குருவனிடத்திலிருந்து நல்ல உபதேசங்களை பெற்றோம், வேதத்தை கற்றுக்கொண்டோம், அதுக்கப்புறம் பிரபஞ்ச 4000 திவ்ய பிரபஞ்சத்தை கற்றுக்கிட்டோம். இப்போ அவருக்கு நம்மளால முடிஞ்சதுக்கு சம்பாவனை பண்ணணுமே, அந்த தட்சிணையை கொடுக்கிறோமே, அதுதான் ஐயம். அப்போ அந்த வித்வத் சம்பாவனைங்கிறமே அதுதான் அந்த ஐயம் என்பது. பிச்சையும் பிச்சை போடுறது பவதி பிக்ஷாந்தேகின்னு வந்து கேட்கிறா பாருங்க, முதல் முடி வாசிரமத்தார்கள் அவளுக்கு. உஞ்சவிருத்தி எடுத்துற கிரகஸ்தன் பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்ல மாட்டான், அவன் ஏதோ ஸ்தோத்திர வாக்கி ஒன்று போவான், நம்மளா போய் அவளுக்கு ஏதாவது அமுதுபடியோ இல்ல பருப்பு அரிசி ஏதோ கிஞ்சித்து தனம் எது முடியுமோ அதை அவளுக்கு நாம போடணுமே தவிர இதுல இல்ல. இந்த பிச்சை போடுறத பத்தி திருக்குடந்தாண்டவன் திருப்பாவ உபன்யாசத்துல ஒரு அழகான கதை சொல்லுவர். ஒரு மாமியார் மாட்டு பொண், இந்த காலம் மாதிரி இல்லை, அந்த மாமியார் அந்த மாட்டு பொண்ணை அந்த படாத பாடு பற்றி ஆண்டு இருந்த காலம் அது. அப்போ பக்கத்தாத்து இன்னொரு மாமியோட மாமியார் அரட்டடிக்க போட்டா, இங்க பக்கத்தாத்துல இருந்துட்டு இருக்கா. ஒரு பிச்சைக்காரன் இங்க வந்தான், வந்து அம்மா தாயே பிச்சை போடுவான், மாட்டு பொண்ணு சொன்னா எல்லாம் ஒன்றும் இல்லப்பா போயிட்டு வான்னா. சரின்னு அவன் கிளம்பி போனான். கிளம்பி அந்த வாசப்படிக்கிட்ட போகும்போது, கேட்டு கிட்ட போகும்போது அவ பக்கத்தாத்துலேருந்து வந்தா. என்ன அப்படின்னா, இல்லைம்மா கேட்டேன், அந்த உள்ள ஒரு பொண்ணு இருந்தது, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அவளுக்கு இந்த ஆத்துல என்ன அதிகாரம் இருக்கு, நான் மாமியார், எனக்கு தான் எல்லா அதிகாரம், வா உள்ளேன்னா. அவனு ஏதோ பிச்சை போட போறாளோன்னு வந்தான். வந்த உடனே அவ என்ன சொல்றது, இப்ப நான் சொல்றேன் உனக்கு பிச்சை கிடையாது போனான். இதுக்காக என்ன கூட்டி விடுவது பண்ண, உங்க மாமியாருக்கு யாரு பவர்ஃபுல்ங்கிறதை காட்டுறதுக்காக அவளும் இல்லையான் தான் சொன்ன, நீ இல்லையா தான் சொல்ற, இது என்ன சண்டைன்னு அவன் நினைச்சும் சிரிச்சுட்டே போனானோ. அந்த பிச்சைக்காரனே என்ன பண்ணானா, அதுக்கப்புறம் இன்னொரு நாள்ல வந்து பிச்சை எடுத்தான். பிச்சை எடுக்கும்போது எல்லாம் ஒன்றும் கிடையாது போயிட்டு வான்னா அதே மாமியார். இப்போ சொன்னான், இப்போ நீ பிச்சை போடுறையா இல்லையா, போடலன்னா பக்கத்தாத்துல அந்த ஆற்றுல என்ன பண்ணேனோ அதை பண்ணிடுவேன்னா. இவனுக்கு பயம், அந்த ஆற்றுல என்ன பண்ணானோ என்ன எழுவோன்னுட்டு அப்புறம் அவனுக்கு பிச்சையை போட்டுட்டு என்னடா பண்ண அர்த்தாத்துல அந்த மாதிரி கூவி கூவி பார்த்தேன், கத்தி கத்தி பார்த்தேன், அம்மா தாயை பிச்சை போடுமான்னு போடலை. சரி போ, அது இது பிச்சை போடுறது கூட இதுகளுக்கு மனசு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போ அப்படின்னு திட்டிவிட்டு வந்துவிட்டேன் நானும். அப்போ அதே மாதிரி இப்ப அந்த வீட்டில் பண்ணதை இங்கேயும் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம், உன்னையும் திட்டிட்டு போக போறேன்னு சொல்றேன். அடப்பா நீன்னு நினைச்சிருந்தாலும் அந்த மாதிரி பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, ஆந்தனைனா தானம் பண்றது, தானத்தையும் அவர்கள் கொள்ளும் அளவும் கொடுத்து, அவர்கள் எனக்கு போரும் போரும்னு சொல்ற வரைக்கும் கொடுத்து அவளை திருப்திப்படுத்தணும். அதான் அது நம்மளால தனத்திலேயே. இப்போ ஒருத்தர் போற, அவருக்கு ஏதோ சம்பாவனை பண்றோம், அவருக்கு ஒரு சொந்த சம்பாவனையை கொடுத்தா கூட, கோட்டீஸ்வரன் எனக்கு 1000 ரூபாய் சம்பாவனை பண்ணான், ஏன் ஒரு 10000 ரூபாய் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவர் மனசில் நினைச்சுப்பார். ஏன்னா பணம் காசு கொடுக்கறதுல எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே ஏற்படாது. ஆனால் அவனை உட்கார வச்சு நல்லா பரிமாறி சாப்பாடு போடுங்கோ, ஓரளவுக்கு சாப்பிடுவான், வயிறு ரொம்பெடுத்துன்னா இலையிலே படுத்துப்பான், போரும் போரும் வாண்டான்னு. அதனால தான் அன்னதாத்தா சுகி பவாங்கிற தான வசனம் இன்னும் நம்மகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அன்னமிடுற வாழ்க்கை தான் போரும் போரும் இன்னுமே வேண்டாம், அதனால சாப்பிட முடியாது, வயிறு ரொம்பெடுத்து தொண்டை வரைக்கும் உழந்து கொடுத்து இன்னுமே வாங்கி தான் எடுக்கணும், அதனால எனக்கு போரும் வேண்டாம் போதும் வேண்டான்னு சொல்றது அந்த அன்னத்துல தான். அதான் அன்னதாத்தா சுகி பவான்னு சொன்னான். கை காட்டி சர்வத்தையும் கொடுத்து, தன்னிடம் இருப்பதையெல்லாம் அந்த கேட்கிறவன்கிட்ட கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்த பின்பும் கூட, ஐயோ இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஏதும் இல்லையேன்னு நினைக்கிறான் பாருங்கோ, அது கை காட்டுறது. கிருஷ்ணன் தன்னடி சோதிக்கு சேரும் சமயத்துல, ஐயோ திரௌபதிக்கு நான் ஒன்னும் பண்ணாம போயிட்டேனேன்னு அந்த உத்தவர்கிட்ட சொல்லி அழலையா, அந்த மாம் தூரவாசினும்ன எங்கேயோ இதுல இருந்தாலே ஈயத்த காய்ச்சி காதுல சுட சுட கொட்டின மாதிரி அந்த வார்த்தை அவ்வளவு கர்ணகுட்டூரமா என் காதுல விழுந்ததே, சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்தா புண்டரீகாக்கா ரக்ஷமாம் சரணாகதாம்னு கத்தினாலே இன்னும் அது என் காதல ஒனிச்சுருக்கு. அப்படிப்பட்ட திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணாத போறேனேன்னு என் மனசு பரிதவிக்கிறதா உத்தமா உத்தவரேன்னு அங்க சொல்றா கிருஷ்ணன். அந்த மாதிரி இங்கே கை காட்டிங்கிற பதத்துக்கு தன்னை தாழ்த்தி கொள்றது நைச்சானுசந்தானம் பண்றதுங்கிறதான ஒரு அர்த்தமும் நம்ம பெரியவாசிருக்கா. சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல 30வது ஸ்லோகத்துல அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தன்னை அபராதங்களுக்கெல்லாம் ஒரு சக்கரவர்த்தியாக உருவகிக்கிறார். பாஷ்யக்காரரும் கூட அனாதி கர்ம பிரவர்த்த அப்படின்றதான இதுல தன்னை ரொம்ப நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறார். ஆள வந்தாரும் ந தர்ம இஷ்டோஜிச்சாத்மவேதி பக்திமான் சச்சரணாரவிந்தே கிஞ்சனோ நன்யகதிசரண்யதத்பாதமூலம் ஷணம் பிரபத்தியேனோ அமரியாதா க்ஷுத்ரஹா இத்தியாதிகள்ல தன்னை ரொம்ப நிச்சயந்தானம் பண்ணிக்கிறார். தொண்டரடி புலிகளும் தளத்துள்ளார் நம்மில் அல்லேன் நோற்ற நோன்பிலேன் இப்படி பலவாறாக நிச்சயந்தானம் பண்ணிக்கிறார். திருமங்கையாழ்வாரும் நாயேன் வந்தடைந்தேன் எடியானே அடிநாயேன் நினைந்துட்டேனேங்கிறதெல்லாம். இப்போ இந்த ராஜசூய யாகத்துல பீமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சம்பாதத்தை சொல்லுவா. அதுல நைஷ்யானுசந்தானத்தினுடைய ஒரு பராகாஷ்டை வெளிப்படுத்துறதுன்னு பூர்வாச்சாரியர் எல்லாம் சொல்லுவார். உய்யும் ஆறு எண்ணி உகந்து உஜ்ஜீவிக்கும்படிகளை நினைத்து சந்தோஷப்படுகை அதுதான் உஜ்ஜீவனம். அப்போ ஸ்வனிஷ்டாபிஜான பரவசராய் இருக்கணும் அப்படின்னா உய்யும் ஆறு எண்ணி அந்த வழிய ஆறு என்னன்னா சுமங்கலிகளுக்கு ஆறு விதமானது நல்லது. மெட்டி வள மூக்குத்தி மாங்கல்யம் நெத்தியில பொட்டு தலையில புஷ்பம்ங்கிறதான ஆறு. நம்ம பிரபத்திக்கே ஷடாங்க பிரபத்தின்னு வேறு. அஞ்சு அங்கங்கள் ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல வர்ஜனம் மகாவிஸ்வாசம் கோப்தித்வரணம் கார்பண்யம்ங்கிறதான ஐந்து அங்கங்கள் ஆறாவதான அங்கி பிரபத்தி. அதனால ஷடாங்க பிரபத்தின்பா. திருக்கட்சி நம்பிகளும் ஆறு வார்த்தை வரதன்ட்ட கேட்டு பாஷ்யக்காரருக்கு சொன்னதாக. அப்போ ஆறு பதம் உள்ளது துவயம். இந்த திருப்பாவையும் ஆறு அஞ்சு ஆறு இன்டு அஞ்சு அது ஆரஞ்ச போல சுவையா இருக்கும்னா இங்கே பிரவர்த்தமான ஆறையும் நிவர்த்தமான ஆறையும் ஆண்டாள் காட்டுறா. பரமன் அடிபாடுதல் நாட்காலே நீராடுதல் ஐயம் பிச்சை ஆந்தனை கை காட்டுதல் இந்த ஆறும் பிரவர்த்தமான ஆறு. நிவர்த்தமான ஆறு என்னன்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோ. அப்போ பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு சாஸ்திரத்தில் சொல்லுவார். பிரவிற்த்தி தர்மம் சம்சார ஹேது, நிவர்த்தி தர்மம் மோக்ஷ ஹேது. தைத்திரிய உபனிஷத்திலே ஆனந்தவல்லியும் அசன்னேவ சபவதி அசத் ப்ரஹ்மேதி வேத சேத் அஸ்தி ப்ரஹ்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதுரிதீனு சொல்லித்து. இப்படி இந்த தைத்திரிய உபனிஷத்து ஆனந்த வல்லியிலே சாதிக்கிற மாதிரி அந்த நிவர்த்தி தர்மத்தை நாம் அனுஷ்டித்தால் நமக்கு நிச்சயம் மோக்ஷம். ஏலோ ரம்பாவாய்ங்கிறது ஒவ்வொரு பாசுரத்திலையும் முடிவில் சம்போதனமா இருந்தது. இதில் சுருக்கமா சுவாபதேசம் என்னங்கிறதையும் பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் என்ற பதத்தினாலே பகவத் அனுபவம் பண்ண பெற்ற பாக்யவதிகளேன்னு சம்போதனம் பண்றார். அவர்கள் விண்ணுடாரிலும் சீரியர்கள். திரிபாதிபூதி நாயகனே இவால ஆசைப்படுறான்னா அப்போ எப்படிப்பட்ட நாமும் ஜீவவர்க்கங்களான நாமும் நம் பாவைக்கு பிராச்சிய ருச்சிபரராய் நாம் அனுஷ்டிக்கும் விரதங்களெல்லாம் அவனை அடைவதற்கான நோன்பு என்று இருக்கும் நம் பாவை செய்யும் கிருசைகள் பிரவிற்த்தி தர்ம நிவிற்த்தி தர்மாதிகள். அதை செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும். அந்த மாதிரி கேடீரோ பகவத் அனுகூலரை கூவி அழைப்பது அந்நிய பரராயிருப்பவை கேளீர் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவது. பார்க்கடலில் வையத்துயின்ற, திருப்பார்க்கடலிலே கள்ளை நிதிரை பண்ணுகிறவனான, ஜகத்ரக்ஷண சிந்தையிலே அவகாசனான ஸ்ரீமன் நாராயணனை சொல்லித்து, பரமன் அவன் பரம்பொருள், அவன் தான் பெருமாள். பெருமாள் ஏன் வந்தது? பெரும் பிளஸ் ஆள், அப்போ பெருமாள் அப்படின்னு அது பரமபுருஷனை சொல்றதான படம். அடிபாடி அவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து, அதாவது அவனுடைய கூட்டெறிய தாமரை போன்ற திருவடிகளே சரணாகதி பண்ணி, நாட்காலே நீராடி, அது ஆன்மீகாதிகளை சொல்றா, நித்யானுஷ்டானத்தை கிரமமா பண்றத இந்த நாட்காலே நீராடிங்கிற பதத்தினாலே ஆண்டாள் நமக்கு சூச்சிப்பிக்கிறாள். மையிட்டெழுதோம், கண்ணுக்கு பிரகாசமான விஷயங்களிலே கண்ணை கவர்கின்றதான காலத்துல பார்த்தேன்னா, காத்தாலேன்னு சாயந்தரம் வரைக்கும் ஒரே டிவிங்கிலேயே உட்காந்துருப்பா, சீரியல் மாத்தி சீரியல், ஐயோ அக்கா அம்மா சித்தி பெரியம்மா பாட்டின்னு இப்படி ஆயிரம் சீரியல், அந்த சீரியல்லையே இருந்துட்டு அந்த கண் அதிலேயே இழுத்துன்னு போடுறது. அதனால கண்ணுக்கு பிரகாசமான விஷயங்களிலே ஈடுபட மாட்டோம், மையிட்டெழுதோம், அதாவது இந்திரிய சுகங்களுக்கு வசப்பட மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம்னு அர்த்தம். மலரிட்டு நாம் முடியோம், பகவத் அனுபவரூபமான பக்தியோகத்தை கூட நாங்க பண்ண மாட்டோம், பிரபத்தி தான் பண்ணிப்போம். மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், பிரமாணம் இருந்தா கூட பூர்வாச்சாரியார்கள் அனுஷ்டிக்காததை நாங்கள் ஒரு காலம் அனுஷ்டிக்க மாட்டோம், பகவத் பாகவத அசக்கியாபசாரங்களிலே ஒரு காலம் எரிய மாட்டோம், பாகவதாலை பகவானை காட்டிலும் ஒசத்தியா நினைப்போமே தவிர அவளிடத்திலே ஒரு காலமும் உபசாரம் பட மாட்டோம் அப்படின்னு இந்த அபசாராதிகள் எல்லாம் நிவர்த்தனம் பண்ணிருக்கிறது. செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம், பரானத்தாவகமான பொய்ய ஒரு காலம் சொல்ல மாட்டோம், வைஷ்ணவர்களை ஜாதியிட்டு பிரிக்க மாட்டோம், பாகவதோத்தமர்களை இவன் பிராமணன், இவன் சத்திரியன், இவன் வைசியன், இவன் சூத்ரன் என்று நாங்கள் ஒரு காலம் பாகுபாடு பார்க்க மாட்டோம். சொன்னடி பொழி வாழ்வார் திருமாலேல, நுமர்களை படிப்பராகில் நொடிப்பதோரளவில் அங்கே அவர்தாம் புலையர் போலும். அப்போ அவர் ஜாதி அந்தணர்களேனும், வசந்த ஜாதியில பிறந்த அந்த பிராமணோத்தமர்களா இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானிடத்திலே பக்தி பரவசத்தோடு இருக்கிறதான அந்த அடியவர்களை படிப்பராகில் அப்படின்னு சொடக்கு போடுற நாளைக்குள்ள அங்க அவ புலையனாயிடுறாளாம், அவர்தாம் புலையர் போலும். ஐயமும் திச்சையும் மாந்தனையும் கைகாட்டி பகவத் வைபவத்தையும் பாகவைபவத்தையும் தான் அறிந்த அளவு உபதேசித்து, நாம் ஒன்றும் உபதேசித்துளோம் என்ற கார்பண்யத்தை கை கொள்ளும் ஆச்சாரியால் இருக்காளே, அவதான் யமும் திச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உய்யும் ஆறு எண்ணி உகந்து ஏவம் பிரகாரேன உஜ்ஜீவிக்கும்படியை மகிழ்ச்சியுடன் ஏற்று, உத்திரகிருத்திய நிஷ்டனாய் உஜ்ஜீவிக்க துவய மந்திர அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு. ஆறு என்றதுன்னா என்ன? மூன்றில் ஒரு மூன்றும் உவ்விரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னு சுவாமி தேசிகன் சாதிக்கலையா? அப்போ உவ்விரண்டு ஆறு, அந்த ஆறு பதங்கள் கொண்டது துவயமந்திரம். அந்த துவயமந்திரத்தை நாங்கள் எப்போதும் அர்த்த அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்போம் யாவத் ஜீவிதம்னு அங்கே காண்பிக்கிறா. உயுமாரண்ய உகந்து, இந்த பாசுரமானது துவயமந்திராத்தத்தை விளக்க வந்ததுன்னு பூர்வர்கள் சாதிக்கிற விளக்கம். பையத்து என்ற பரமன் என்ற பதத்தினாலே ஸ்ரீமன் நாராயண என்ற பதமும், அடி என்பதனாலே சரணம் என்பதும், பாடி என்பதனாலே சரணம் பிரபத்தியே என்பதும், உயுமாரண்ய உகந்து என்பதனாலே அந்த கைங்கரியமானது ஸ்ரீமதே நாராயணாய நமஹாங்கிறதான அந்த உத்தரகண்ட வாக்கியமும் வரதுனால இந்த உய்யுமாறு எண்ணிங்கிறது சாட்சாத் துவயமந்திரத்தையே ஆண்டாள் சூச்சிப்பிக்கிறாள்ங்கிறது நம் பூர்வர்களுடைய ஒரு உறுதியான நிலைப்பாடு. கேசவன் தமரர்களான பன்னிருவர், அதனாலே இங்கே வியூகரூபமானது சொல்லப்பட்டது. அங்கே உய்யுமாறு எண்ணி உகந்துங்கிறதுனாலே தீப வாசுதேவனிடமிருந்து சங்கிருஷ்ண பிரித்யும்ன அனிருத்தாதிகளிடத்திலே ஞானபலைஸ்வரி வீரசக்தி தேஜகான்னு அந்த ஷாட்குண்யமான ஆறு குணங்கள் போயிடுத்து அதான் உய்யும் ஆறு எண்ணி உகந்து. இப்படி அந்த வையத்து வாழ்வீர்கள்ங்கிற பாசுரத்துக்கு சுவாபதேசமாக கிஞ்சித்தை வச்சுக்கொள்ள வேண்டியதுன்னு பாகவதோத்தமாரத்தில் பிரார்த்தியிலிருந்து அடியேன். இந்த இரண்டாவது பாசுரத்தை தலைகட்டுகிறேன். சதமகமணி நீலாதாருகல்லாரகஸ்தனபரன் மீதாங்கி சாந்திரவாத்தல் அனகுமீதாக்மிரா கிருஷ்ணநாதாவலசதி போதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.